Zoom, zoom, zoom. Check, check, cha. Zoom, zoom, zoom. Check, check, cha. காதரிக்க ஏத்த பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கி கிட்ட ஓட்டி வந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. பேச வேணும் என்ன தேவை சின்ன பொண்ணை கேளுமா. ஓ சிங்கப்பூர் சென்ட்டு சேல சேத்துப்பட்டு அண்ணா சால ரெண்டு வீடு வாங்கித்தார போதுமா. ஊர் பாக்கமே மேளங்கொட்டி பூ மேடையில் தாலி கட்டி நாம் வாழ்ந்திட தேவையில்லை ஜாலியா. நீ பாக்குற பார்வை போதும், நீ பேசுற பார்த்தை போதும், நான் கேட்பது நூறு முத்தம் தாதியா. பூமாயக்குறடி படபட படபடவனு எம்மனோ சுதுடிக்குறடி. கண்ணு ரெண்டும் அலையுதடி கட கட கட கடவன கட்டியனை இழுக்குதடி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாள் சந்திரிக்கா. இந்த காதலனை என் விழித்து காண்பீர கார்வதம் தூக்கி இமை நல்கும் இளம்பாவாய் மறு கார்வரை நீங்கி மயங்கி விட மாட்டீர. நாகரிகம் எட்டு மோடம் சேலை இனி வேணுமா. கத்தரிக்கா கூட்டு வைக்க புத்தகத்தை பாக்குறது ஃபேஷன் ஆகி போச்சு இப்ப பாரம்மா. ஃபேஸ் கட்டில பேரல் லவ்லி ஜாக்கெட்டில லோ கட்டில லோ ஹிப்ல நோ ரிப்ளை ஏனம்மா. லாக்கெட்டில லாரா டாமி நோட்புக்ல சச்சின் ஜாக்சன் ஹேர் கட்டுக்கு பியூட்டி பார்லர் தானம்மா. ஒன்னப்பு மயக்குதடி படபட படபட மனசு தூடிக்குதடி. கண்ணு ரெண்டும் அலையுதடி கட கட கட கடவன கட்டி என இழுக்குதடி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காதலிக்க ஏத்த பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கி கிட்ட ஊட்டி வந்து